ಯಸ್ಯಾಭವದ್ಭಕ್ತಜನಾರ್ತಿಹಂತುಃ ಪಿತೃತ್ವಮನ್ಯೇಷು ವಿಚಾರ್ಯತೂರ್ಣಂ ಸ್ತಂಭೇವತಾರಸ್ತಮನಣ್ಯಲಭ್ಯಂ ಲಕ್ಷ್ಮೀ ನೃಸಿಂಹಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ. ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಚಾರ್ಯಃ ಕಥಿತಾರ್ಥ್ಯವಿಶದೇ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಹೃತೀಂ. ಮತ್ಸಭಾಯಿ, ಇಂದ್ರೈ ದಿನಂ ಶ್ರೀ ವರದರಾಜ ಪಂಚಾಶತಿ ಸ್ತೋತ್ರತಿನ್ ಪದಿನೋರಾವದ ಶ್ಲೋಕಂ ಪಾಠೋ. ಮಧ್ಯೆ ವಿರಿಂಚಿ ಶಿವಯೋರ್ ವಿಹಿತಾವತಾರಃ ಖ್ಯಾತೋಸಿ ತತ್ಸಮತಯಾ ಕಥಿತನ್ನ ಚಿತ್ರಂ ಮಾಯಾ ವಶೇನ ಮಕರಾದಿ ಶರೀರಿಣಂ ತ್ವಾಂ ತಾನೇವ ಪಶ್ಯತಿ ಕರೀಶ ಯದೇಶ ಲೋಕಃ ಎಂದ್ರೆ ಶ್ಲೋಕಂ. ಇದರ ಅನ್ವಯಕ್ರಮಂ, ಹೇ ಕರೀಶ, ವಿರಿಂಚ ಶಿವಯೋ ಮಧ್ಯೆ ವಿಹಿತ ಅವತಾರ ತತ್ ಸಮತಯ ಖ್ಯಾತ ಅಸಿ ತದಿತಂ ನ ಚಿತ್ರಂ ಯತ್ ಮಾಯಾವಶೇನ ಮಕರಾದಿ ಶರೀರಿಣಂ ತ್ವಾಂ ಏಷಃ ಲೋಕಃ ತಾನೇವ ಪಶ್ಯತಿ ಎಂದಿರವಾರು ಅನ್ವಯಕ್ರಮಂ. ಇದಕ್ಕೆ ಮುನ್ ಶ್ಲೋಕತಿಲ್, அதாவது பிராப்தோதயேஷு பரதத் வதனு பிரவேஷாத் அப்படின்ற ஸ்லோகத்தில், தாதாத்மி மூட மதையோ நிபதந்திய தீராக அப்படின்னு சொன்னேன். அதாவது அதீரர்கள், அறிவில்லாதவர்கள் மறுபடியும் மறுபடியும் இந்த சம்சார லோகத்திலே வந்து பிறக்கிறார். அதாவது அறிவில்லாதவர்கள் இல்லை, தெரிஞ்சிக்க கூடாததை தெரிஞ்சிக்காதவா அப்படிங்கிற ரீதியில அதீரர்கள்னு சொல்லி அவளை பத்தி சொன்னான். ஆனா இந்த ஸ்லோகத்துல அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த லோகத்துல நிறைய பேர் இருக்கா அப்படின்றத சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். என்னன்னாக்கா, பிரம்ம ருத்ராதி தேவதைகளை காட்டிலும் எம்பெருமான் வேறுபட்டவன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கல யாரும். எல்லாருமே ஒண்ணு அப்படிங்கிற ரீதியில தான் இருக்கா. அந்த மாதிரி அறிவுடையவர்களைத்தான் அதீரர்கள்னு போன ஸ்லோகத்துல சொன்னான். ஆனா அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த ஸ்லோகத்துல அதிகமா இருக்கா அப்படிங்கறத பார்த்து வியப்படையறான். என்னன்னாக்கா, மத்தியே விரிஞ்சி சிவையோர் விஹிதாவதார கியாதோசி தத்சமதையா ததிதன் ந சித்திரம் ந சித்திரம். இதுல ஒன்னும் ஆச்சரியப்படத்துக்கு இல்லை அப்படிங்கிற. என்னன்னாக்கா, மத்தியே விரிஞ்சி சிவையோகோ விகிதா அவதாரா. விரிஞ்சி சிவையோகோ மத்தியே, நான்முகனுக்கும் ருத்ரனுக்கும் நடுவுல இவர் விஷ்ணுவாக அவதாரம் பண்ணதுனாலேயே மற்ற நான்முகனும் ருத்ரனையும் போல எம்பெருமானும் ஒரு இவாளை போலவேதான் அப்படின்ட்டு லோகத்துல நினைச்சிட்டு இருக்கா. அந்த தத்சமதையா கியாதகா அசி, மற்ற நான்முகனுக்கும் ருத்ரனுக்கும் என்ன நிலையோ அதே நிலைதான் விஷ்ணுவுக்கும் அப்படிங்கிற புகழை அவர் அடைஞ்சிருக்கார். என்னன்னாக்கா, மற்றவர்களையும் எம்பெருமானையும் சமமாக பாவிக்கக்கூடிய தன்மை எல்லோர்கிட்டையும் இருக்கு. இதுல பெரிய விஷயங்கள் ஆச்சரியப்படுத்துகில்லை. என்னன்னாக்கா, இன்னொரு விஷயத்தை, இதை காட்டிலும் பெரிய விஷயத்திலேயே எம்பெருமானை பத்தி தவறாக புரிந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கும் பொழுது இந்த விஷயம் ஒரு ஆச்சரியம் மிகுந்ததாக தெரியலன்றா போல சுவாமி தேசிகன் சாய்கிறார். என்னன்னாக்கா, மாயாவசேன மகராதி சரீரினந்த்வாம் தானேவ பஷ்யதி கரீஷ யதேஷ லோகா. என்னன்னாக்கா, நான்முகன் சிருஷ்டிக்கிற காரியம், ருத்ரன் அழிக்கிற காரியம், நடுவுல ரட்சிக்கக்கூடிய காரியத்தை பண்றதுக்கோசரம் பெருமாள் விஷ்ணுவாக இருக்க, இதுல மற்றவாளுக்கு என்ன காரியமோ அதே காரியம்தான் பெருமாளுக்கும் இருக்கிறதுனால அவாளும் எம்பெருமானும் ஒண்ணுதான் அப்படின்ட்டு சமமாக பாவிக்கிறாள். இந்த விஷயம் எதுல அனுவர்த்திக்கிறதுனாக்கா, மகராதி சரீரினந்துவாம், பெருமாள் எத்தனையோ அவதாரம் பண்ணிருக்க, எத்தனை எண்ணிலடங்காத அவதாரங்கள் பண்ணாலும் நாம பிரதானமா ஒரு 10 அவதாரத்தை பிரதானமா வச்சுட்டு இருக்கோம். எவ்வாறு உபனிஷத்துக்கள் நிறைய இருந்தாலும் பிரதானமான உபனிஷத்துட்டு ஒரு பத்துன்னு வச்சுட்டு இருக்கோமோ, ஈஷகேன கட பிரஷ்ன முண்ட மாண்டோக்கிய தித்தரி ஐதரேயஞ்சாந்தோக்கியம் பிருகதாரண்யகம் தச அப்படின்ட்டு நிறைய உபனிஷத்து இருந்தாலும் பிரதானமான உபனிஷத்து பத்து அப்படிங்கிறா போல வச்சுட்டு இருக்கா போல. பெருமாள் எத்தனையோ அவதாரங்கள் பண்ணி இருந்தாலும் மிகவும் முக்கியமாக பிரதானமாக எடுத்துக்கொண்டது ஒரு பத்து அவதாரம். மத்ய மத்ய கூர்ம வராக நிருசிம்ம வாமண பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி, இவ்வாறாக பிரதானமான அவதாரங்களாக இந்த பத்தும் எடுத்துக்கப்படுறது. அந்த விதத்துல ஏதோ ஒரு விதத்துல நம்மளை ரட்சிக்கிறதுக்கோசரம், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல, ஏதோ ஒரு வியாஜத்துல பக்தர்களை ரட்சிக்கிறதுக்கோசரம் பிரதான காரியம் அதுதான். பெருமாள் அவதாரம் பண்றேன்னாக்கா பக்தாளுக்கு அப்புறம்தான், ஏன்னாக்கா பிரயோஜனம்ங்கிறது சொப்பிரயோஜனம் பரப்பிரயோஜனம் ரெண்டும் உண்டு. பெருமாள் அவார்த்த சமஸ்த காமன், எதையும் அடையப்பட வேண்டியதில்லை, சிரமப்பட்டு அடையணுன்ற அவசியம் இல்லை, எல்லாம் அவரிடத்திலேயே இருக்கு. சங்கல்ப மாத்திரத்தினாலேயே தனக்கு வேண்டியதை சாதிச்சுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர், அதனாலதான் சத்திய சங்கல்பம்னு சொல்றோம். அதனால சொப்பிரயோஜனமாக தனக்குன்னு தனக்கு ஒரு பிரயோஜனம் வரணுன்றதுக்கோசரம் தான் அவதாரம் பண்றார் அப்படின்னு சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க பரப்பிரயோஜனம், பரப்பிரயோஜனம்னாக்கா பக்தாளுக்கு, அவரை ஆசிரியிச்சு அவரையே சரணாகதி அடைஞ்ச பக்தர்களுக்கு ஏதேனும் ஈடு தடங்கள் துன்பம் இத்தியாதிகள்லாம் வந்ததுன்னாக்கா அதை போக்கடிக்கக்கூடிய ஒரே நோக்கத்துக்கோசரம் தான் பெருமாள் அவதாரம் பண்ற. அந்த விதத்துல இந்த மத்திய கூர்மாதி அவதாரங்கள்லாம் பண்ணியிருக்கக்கூடியதான பெருமான மத்தியமாகவும் கூர்மமாகவும் சாதாரணமாக பாவித்து இருக்கக்கூடியவர்கள் தான் நிறைய பேர் இருக்கா. ஆக அப்பேற்பட்ட அவதாரங்களையே சாதாரணமாகவும் சாதாரண மீனாகவும் ஆமையாகவும் அந்தந்த சரீரத்துக்கு உட்பட்டவனாகவே கருதக்கூடியவர்கள் தான் இந்த லோகத்துல நாம பார்த்துருக்கோம். அப்படி அந்த விஷயத்தையே சாதாரணமா எடுத்துக்கும் பொழுது பிரம்ம ருத்ரங்களுக்குள்ள நடுவுல இவர் அவதாரம் பண்ணதுனால பிரம்மனை போலவும் ருத்ரனை போலவும் பாவிக்கக்கூடிய தன்மையில என்ன ஒரு வித ஆச்சரியம், எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லையே அப்படிங்கிற போல சுவாமி தேசிகன் சாய்கிறார். இதெல்லாம் என்னன்னாக்கா தத்துவ ஜானம், உண்மையான அர்த்தங்களை தெரிந்துக்காதவர்கள் தான் இந்த லோகத்துல நிறைய ஆயிட்டதுனாலேயும் அப்படிப்பட்டவர்களுடைய நிலை இந்த மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் இப்படிப்பட்டவர்களுடைய நிலை எவ்வாறு அப்படின்றத போன ஸ்லோகத்திலேயே கூட சொல்லியிருக்கேன். தாதாத்மிய மூட மதையோ நிபதந்திய தீராக, அப்படி உண்மையான அறிவினை இல்லாதவர்கள் மறுபடியும் இந்த சம்சாரத்திலேயே வந்து பிறக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த லோகத்துல நிறைய இருக்கா. அவள் அறிவில்லாதவர்கள் மூடமதிகள் கொண்டவர்கள் தான் இந்த லோகத்துல நிறைய இருக்கா. இதுல ஒன்னும் ஆச்சரியப்படத்துக்கு இல்லை அப்படிங்கிற போல சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்துல சாதிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.